நான் நாம் பக்கம் இருந்தும் தூரம் எதற்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நான் நாம் பற்றி படறி தோளை நிமித்து தீர தீர தீர தீர தீர தீர அவன் மறுவார்த்தை சரவடியாக இணைந்தும் தனியாக